தம்பி வணக்கம். உங்கள் பேரை சொல்லாமல் போட்டிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பதிவு நான் பார்த்தேன், மகிழ்ச்சி. தமிழர் வேளாண்மை என்பது விளைச்சல் சார்ந்த வகையிலையும் அறிவு சார்ந்த வகையிலையும் மிக உயர்ந்த வேளாண்மை. அதாவது நம்ம சொல்கிறோம் இல்லையா, எல்லாத்தையுமே காப்பாற்றணும். ஒருத்தன் ஒரு தலைவன் சொன்னால், ஒரு குடும்பஸ்தன் சொன்னால், தன்னை காப்பாற்றிக்கணும், தான் குடும்பத்தை காப்பாற்றிக்கணும், தான் இருக்கிற தெருவை காப்பாற்றணும், தான் இருக்கிற ஊரை காப்பாற்றணும், தான் இருக்கிற நாட்டை காப்பாற்றணும், தான் இருக்கிற பூமியை காப்பாற்றணும், அப்புறம் தான் இருக்கிற கோள்கள் சார்ந்த சூரிய குடும்பம்னு சொல்கிறோம் அப்படி, அப்புறம் பிரபஞ்சம் இப்படி வச்சுக்கோங்களேன். ஒரு உயிராக நம்ம எழுந்திரிச்சு எல்லாத்தையும் காப்பாற்றணும் தானே. நம்ம அட்லீஸ்ட்டு நம்மளையாவது நம்ம காப்பாற்றணும்னு நினைக்கிறோம், நம்ம பொண்டாட்டி பிள்ளையாக காப்பாற்றணும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்கிற வகையில் மனித உடல் மனிதராக பிறந்த எல்லாருமே இப்படி தான் பண்ணுறோம் இல்லையா. விலங்குகள் கூட தன்னுடைய இனத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிது. இதில் மனிதராக பிறந்து இதை இந்த விலங்குகளிலிருந்து வேறுபட்டு எல்லாத்தையும் காப்பாற்றணுங்கிற அறிவோடு இயங்கின ஒரு இயக்கம், எடுத்துக்கிட்டு செஞ்ச ஒரு வேலை, எல்லாத்தையும் காப்பாற்றி தான் அதில் தானும் பத்திரமாக வாழணும், எல்லாத்தையும் பத்திரமாக வச்சுட்டு வாழணும் அப்படின்னு நினச்சி செஞ்ச ஒரு வேலை இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து தமிழர் வேளாண்மை அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய புரிதல் அது. அதை நான் உங்களுக்கு நிறைய தடவையில் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இந்த தமிழர் வேளாண்மைங்கிற ஒன்று தான் நிலத்தில் நீரை நிறுத்திச்சு, அதுதான் கடல் மட்டத்திலேருந்து பூமியை மேலே எழுப்பிச்சு, அதுதான் பருவக்காற்றுகளை உண்டு பண்ணிச்சு, அதுதான் மிகப்பெரும் உள்ள நீராவியை உண்டு பண்ணிச்சு, நீராவி மேகங்களாக மாறிச்சு, மேகங்கள் வந்து பருவக்காற்றுகளில் உண்டு பண்ணின, அந்த பருவக்காற்றுகள் தான் மழையை கொண்டு வந்தது. நான் நவீன காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, சங்க இலக்கியங்கள் தொட்டு இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா, புயல் என்னும் வாரி அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறான். புயலுங்கிறது தான் கொண்டு வந்து மழையை கொண்டு வந்து ஊற்றுனதாக வரலாறு இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தெல்லாம் வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை, இந்த மழைக்காலங்களில் தான் தமிழகம் வந்து அளவு கடந்த மழையை வந்து பெற்று வளமாக வாழ்ந்திருக்கு. நவீன காலங்களில் எப்படி வந்து நம்ம மறக்கடிக்கப்பட்டோம் அல்லது அறிவை இழக்க வைக்கப்பட்டோம் அப்படிங்கிறது எனக்கு புரியல. மரங்கள் வந்து மழையை பொழிய வைக்கிதுங்கிற ஒரு புதிய ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு ஒன்றுமே புரியல. இதை எப்படின்னு, இது என்ன மாதிரியான அறிவை வந்து நம்மளுக்குள்ளே புகுத்துனாங்க, இதை எப்படி நம்ம ஒத்துக்கிட்டோங்கிறது உண்மையிலேயே தெரியல. நீராவி தான் மேகமாக மாறுது, மேகங்கிறது நீராவி. நீராவி வேணும்னா மிகப்பெரும் அளவில் நீரை ஆவியாக்கினா தான் நீராவி கிடைக்கும். இந்த நீராவி தான் மேகமாக மாறும், அந்த மேகம் குளிர்ந்தால் தான் மழை. இந்த மேகம் தான் மிகப்பெரும் அழுத்தத்தால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த நோக்கி நகரும். அந்த மாதிரி நகர்றதுக்கு பேர் தான் காற்று. அழுத்தம் அதிகமான இடத்துலேருந்து அழுத்தம் குறைச்சலான இடத்துல இந்த அழுத்தத்தை உண்டு பண்ணுறதுக்கே நீராவியை மிகப்பெரும் அளவில் உற்பத்தி பண்ணோம். இதற்காகவே நிலத்தில் நீரை நிறுத்தணும். அந்த நீரை நிறுத்துறதுக்காக தான் வரப்புங்கிற ஒன்றை எடுத்தோம். அதுக்காக அந்த நீரை நிறுத்திங்கிற கொள்கைக்காக தான் நெல்லுங்கிற ஒன்றை நம்ம கையில் எடுத்தோம். உணவுப் பொருளாக அது குடல் குளத்துலேயோ கடல்லையோ ஊற்றுற தண்ணி சீக்கிரம் நீராவி ஆகாது, நிலத்தில் ஊற்றுற தண்ணி தான் நீராவி ஆகும். அதை மாதிரி நீரை மிகப்பெரும் அளவில் பூமியில் நிறுத்தி நீராவியை உண்டு பண்ணி அது மிகப்பெரும் அழுத்தமாகி அது அழுத்தம் குறைச்சலான இடத்த நோக்கி நகர்ந்து அங்கே உள்ள குளிர்ந்த மேகங்களையும் எடுத்துகிட்டு வந்து வெற்றிடத்தில் திருப்பியும் கொண்டு வந்து இந்த மாதிரி காற்றின் சுழற்சியை ஏற்படுத்தி மழையை பொழிய வச்ச மாபெரும் அறிவு தமிழர்களுடைய அறிவு. சங்க இலக்கியங்களிலேருந்து அதுக்கு முன்னணியிலிருந்தே பருவங்களை ஆறாக பிரித்தவர்களே தமிழர்கள் தான். கார்காலம், குதிர்காலம், முன்பணி காலம், பின்பணி காலம்னு, அதில் மழைக்காலங்கிறதே ஐப்பசி கார்த்திகை அடமழைங்கிறது இன்னமும் நம்ம தெரிஞ்ச விஷயம். ஆடியில் காற்றடிச்சு ஐப்பசியில் மழை பொழியுங்கிறதும் நம்ம காலங்காலமாக கெட்டுக்கிட்டு இருந்த இது. ஆடி காற்று அம்மிக்கொழுவியை பரட்டுங்கிறதெல்லாம் நம்ம இது, ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய பழைய பழமொழி. இந்த மாதிரி நிலத்தில் மிகப்பெரும் அளவில் நிறுத்தின நீர் தான் நீராவியாக மாறி மேகங்களாக மாறி அது அழுத்தம் அதிகமான இடத்துலேருந்து அழுத்தம் குறைச்சலான இடத்த நோக்கி இந்த நீராவியினுடைய அழுத்தத்தால் அது வந்து கடலை நோக்கி போய் அங்கிருந்து அங்கே அழுத்தம் குறைச்சலாக குளிர்ந்த மேகங்களை திருப்பி நிலத்துக்கு கொண்டு வந்து மழையை பொழிய வச்சுது. இப்படி தான் மழை பொழிகிற உத்தியவே நம்ம முன்னோர்கள் சொல்லியிருந்தாங்க. அதில் வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரை கிடைக்கக்கூடிய மழை. இப்போ அதையெல்லாம் அப்படியே அடியோடு விட்டுட்டு மரம் வச்சா மழை பொழியும், கண்ணு வச்சா மழை, மரம் உயிரோடு இருக்கவே தண்ணி தேவைப்படும். மரம் வச்சாலே ஊற்றுறதுக்கு தண்ணி தேவை. அப்புறம் எப்படி அது மழையை உண்டு பண்ணுங்கிறது உண்மையிலேயே புரியல. சரியா, இது வந்து மிகப்பெரும் ஒரு இது. அப்படி இருந்தால் காடுகள் தான் மழையை உற்பத்தி பண்ணுற இடமா இருந்திருக்கணும். ஆனால் சமவெளி பிரதேசங்களால்தான் மழையை நம்ம முன்னோர்கள் உண்டு பண்ணியிருக்காங்க. அது வரப்புங்கிற ஒன்று தான் மர நீரை உற்பத்தி செய்கிற தொழிற்சாலையாகவே இருந்திருக்கு. நீரை உற்பத்தி, இதை வந்து நம்ம நிரூபிச்சுட்டே வரோம். எங்கெல்லாம் வரப்படுக்கிறோமோ அங்கெல்லாம் நீரினுடைய அளவு அதிகரிக்கிறது, பூமியினுடைய நிலத்தடியில் நீர் மட்டம் உயருது. இதை தமிழ்நாடு முழுவதும் நம்ம கொண்டு வரோம். தமிழ்நாடு முழுவதும் வரப்படுத்தி நீர் நிறுத்தினா மீண்டும் நம்மளால் பருவக்காற்றுகளை உண்டு பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பேசிட்டு வரோம். சரியா? அதே மாதிரி 50-60 ஆண்டு காலமாக இல்லாத இந்த வடகிழக்கு பருவமழையும் தென்மேற்கு பருவமழையும் மீண்டும் உண்டு பண்ணுனாலே தமிழ்நாடாவில் மிகப்பெருள்ள வரப்புகள் எடுத்து நெல்லுக்கு நீரை கட்டி விவசாயம் செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வரோம். இந்த மாதிரி தமிழர் வேளாண்மைங்கிறது ஒரு தடவை நட்டு மூணு தடவை அறுவடை செஞ்ச வேளாண்மை, வேளாண்மை உத்தியை உடையது தமிழர் வேளாண்மை. ஒரு தடவை பயிர் வச்சுட்டு மூணு தடவை அறுவடை செஞ்சது தமிழர் வேளாண்மை. அதே போல் காலப்பயிர் கரம்பலன்னு நீங்கள் சொல்கிறது மாதிரி அந்தந்த பருவ காலங்களுக்கு தகுந்த மாதிரி வித விதைச்சாலே விளையக்கூடிய அற்புதமான ஒரு உன்னதமான தொழில்நுட்ப திறனுடையது வந்து தமிழர் வேளாண்மை. சரிங்களா? அது உங்களுடைய புரிதலுக்கு மிகவும் நன்றி. நம்ம மேலும் மேலும் மீண்டும் நம்ம கொண்டு வருவோம். உங்களுடைய உழவு சாரா அந்த பயிர் முறை வந்து வெற்றி அடைய வாழ்த்துக்கள். ஆனால் தமிழர்களில் உழவுங்கிற ஒரு அதிகாரம் இருந்தது. அது ஏன்னா பூமியை விரிவாக்கம் செய்கிறதுக்காகவும் பூமியை வளப்படுத்துவதற்காகவும் ஓய்வு நேரங்களில் மிகப்பெரும் அளவில் ஓய்வு நேரம் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் டைம் பாஸுக்காக செஞ்சது மாதிரி, அது அறிவு சார்ந்த வேலை. சரியா? அந்த மாதிரி தான் உழவை வந்து நம்முடைய முன்னோர்கள் கையில் வச்சுருந்தாங்க. அதனால தான் உழவுங்கிற ஒரு அதிகாரமே திருவள்ளுவர் எழுதியிருந்தான். உழவுங்கிறது தமிழில் மட்டுமே உள்ள மிகப்பெரும் சிறப்பு வாய்ந்த ஒரு சொல் அது. சரியா? அதனால் உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அப்படின்னு, சுழன்றும் ஏர் பின்னது உலகம் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னதுக்கு காரணமே பூமிக்கு எடை ஏற்றி கொள்வதற்காக பூமி நீரை உள்வாங்கிக் கொள்கிறது. அதன் காரணமாகவே பூமி குறிப்பிட்ட எடையோடு அண்டவெளியில் தானும் ஒரு கோளாக நின்று பிற கோள்களுக்கு சமமாக இயங்குகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடியே பேசியிருக்கிறோம். உங்களுடைய புரிதலுக்கு நன்றி. நன்றி.